உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததே, உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததே. உனை இங்கு காணாததா உலகங்கள் பொய்யானதே, மலர் வந்து பேசாததா இளம் தந்தை கீழானதே. உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததே, உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததே. தொடரும் தொடரும் எனது ஜீவனே, உறவுகள் வளரும் வளரும் எனது ஜீவனே. விழி சிந்தும் ராகம் ஒன்று உன்னை நாடுவே, எதிர்காலம் நீ என்று தினம் கூடுவே. கண்மணியே கண்மணியே மனம் இங்கும் மயங்கிடுதே. உதயமே உயிரே நிலவே கவிதை நான் பாடுவே, உதயமே உயிரே நிலவே கவிதை நான் பாடுவே. உன்னை இங்கு காணும் வரை உலகங்கள் பொய்யானதே, மலர் வந்து பேசும் வரை இளம் தந்தை கீழானதே. உதயமே உயிரே நிலவே கவிதை நான் பாடுவே, உதயமே உயிரே நிலவே கவிதை நான் பாடுவே. எனது தேவியே, வசந்தத்தின் தேசம் எங்கும் வலம் போகலாம். வருகின்ற காலம் தோறும் சுகம் காணலாம்.